சொந்தவனம் சென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் சென்றல் தரும் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் சென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் சென்றல் தரும் கண்டேன் தேன் விருந்து உண்ண வந்தே எந்த நாளும் நான் உன்னை அணைக்கவே துடிக்கிறேன் நானும் கூட ஏக்கம் கொண்டு வாடுகின்றேன் உன்னை தேடி நான் வந்து அணைக்கவே தவிக்கிறேன் மேலாடை மேகந்தானே வேறாடை வேண்டுமா பாலாடை தேகம் எங்கும் நீராட வேண்டுமே முத்தம் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் தென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்து நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் ஈரமுத்தம் நான் தந்தேன் இதழ்களால் துடைக்கவா நீ பார்க்கும் பார்வை என்ன மோகங்கள் தோன்றுமே நீ என்ன தோளில் வந்து ஊஞ்சல் ஆட வேண்டுமே முத்தம் கேட்கும் முன்னமே தந்துவிட்டேன் அன்னமே நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் தென்றல் தரும் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் சென்றல் தரும் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் எனும் தேன் சிந்தும் நந்தவனம் இவள் எனது சொந்தவனம் சென்றல் தரும் நந்தவனம் இவன் எனது சொந்தவனம் சென்றல் தரும் ஆ